சுழி நன்மைக்கே வழி, முதலில் அதனை போடுங்கள். அந்த வள்ளல் கணபதி அருளால் உயர்ந்து வாரணன் புகழை பாடுங்கள். பிள்ளையார் சுழி நன்மைக்கே வழி, முதலில் அதனை போடுங்கள். அந்த வள்ளல் கணபதி அருளால் உயர்ந்து வாரணன் புகழை பாடுங்கள். Yeah.